మేము ఇక్కడ నాటరాజు యొక్క విధానశ్రీ వేదాంతాచార్యుని సన్నిధానంతుడారి అసలుకే నానా శబ్దాది భేద అభిహించుతామంటే పౌర్ణిమాంతగా సప్తాంతరాకరణ భేదం అభ్యాసాకరణ భేదం ఇదంగా వచ్చింది అలా నిర్ణయం అండ్రక్క కర్మభేదత్తే அந்த மாதிரி இந்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக எப்படி சொன்ன ஏன் அப்படின்னாக்கா அங்கேயாவது யானை வேற சோமம் வேற அந்த மாதிரி தானம் வேற அப்படின்னா பேதம் இருக்கு இங்க அப்படி இல்லையே எல்லாமே பிரம்மரிச்சு தானே அதெல்லாம் எப்படி முடியும் கேள்வி கேட்டு அதுக்கு சித்தாந்தி நம்ம வாஷகாரர் சூத்திரக்காரர் அழகா சமாதானம் சரிச்சுட்டார் அதுலயும் முதல் ஸ்லோகத்துல அது ஒரு விதமான சமாதானம் இரண்டாவது ஸ்லோகத்துல அத்தேதிகளை கடந்த முடியும் ரூபபேதத்தை வச்சுட்டு ரூபபேதத்தை வச்சுட்டு அத்தேதினா அவர் ரூபமே ஒத்துக்கலையே எதுவுமே இல்லாம ஒரு நிர்குணோபாசனம்னு அவர் சொல்றார் அதனால பிரமண பிரம்மோபாசனம் அதுதான் உண்மையானது அது சாதிக்கணும் அப்படின்னு அத்வைத கண்டனத்துக்கோசரம் இது வந்தது அப்படின்னு விட்டுட்டார் இப்போ இதுதான் சுவாமி தேசிய முறை திருவிழா எம்பரமானார் சூத்திரக்காரர் இவருடைய திருவுள்ளத்தை வச்சுட்டு சமைக்கிறார் சுவாமி தேசியம் என்ன சமைக்கிறார் அப்படின்னாக்க சரணாகதியினுடைய பிராபல்யத்தை சொல்றேன் இப்போ சரணாகதி எவ்வளவு வந்தது அதை சொல்லணும் பாஷ்யகாரர் இந்த அதிகாரத்துல பாஷ்யகாரர் என்ன பண்ண தகர வித்யா சத்ய வித்யா வைஸ்வாமி வித்யா இதெல்லாம் இருந்தே போய் ஆதிசப்தம் போட்டுட்டார் வித்யாதிகாராக அப்படின்னு ஆதிசப்தம் போட்டுட்டார் சுதப்பிரகாசி ஆதிசக்தியான நியாசாரியாக நியாச சத்தியத்தை போட்டுட்டார் நியாசம் கருணாகிரி வித்திய அதை கிரகிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதப்பிரகாசிய அதனால தேசியனுடைய திருவுள்ளம் எந்தனமானாருடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சென்று நடாகுதம்மாள் அதாவது எந்தனமானாருடைய சிஷ்யல்ல விஷ்ணுசித்தர் எங்கடாழ்வான் அந்த மகான் வந்து ஒரு சிம்மாசனாதிபதி அந்த மகான் எந்தனமானாருடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சென்று நடாகுதம்மாளுக்கு கலட்சேபம் சாதித்தார் நடாகுதம்மாள் எந்தனமான தன்னுடைய ஆச்சாரியரான விஷ்ணுசித்தர் இவருடைய திருவுள்ளத்தில் எல்லாம் தெரிஞ்சுண்டு அப்படிலாருக்கு சுபப்பிரகாசாரியெல்லாம் காலக்ஷேபம் சாதித்தார் அதை கிரகிச்சுண்டு அனுகிரகித்தவர் சுபப்பிரகாசியார் சுபகணிகள் அவர் ஏதாச்சும் சொல்லிவிட்டார் ஆதிசப்தம் பாஷகாரர் ஆதிசப்தத்தை பிரயோகம் பண்றிருக்க அந்த ஆதிசப்தத்துக்கு என்ன அர்த்தம் சரணாகதி முதலானவர்கள் எல்லாம் நியாச அப்படின்னு சொல்லிட்டார் அதனால இப்போ இந்த சப்தாந்தராதிகள் எல்லாம் போன ஸ்லோகத்துல சொன்னச்ச சப்தாந்தரம் சொன்னது குணபேதத்துல உபச்சாரம்னு சாதிச்சார் உபாசியமான குணம் ஒரு இடத்துல அபேத வாசத்துவாதிகள் இன்னொரு இடத்துல உணவுவாதிகள் இன்னொரு இடத்துல திரகோ சரீரத்துவாதிகள் இந்த மாதிரி பாஷ்யகாரத்திரவுள்ளோன்னு அந்த சப்தாந்தராதிகள்ல உபச்சாரமாக சப்தாந்தராதிகள் சொல்லியிருக்க இந்த குணபேதத்தை வச்சுக்கணும் குணம் தான் உபாசியம் குணங்களை தானே உபாசிப்போம் அந்த குணபேதத்தையும் வச்சுக்கணும் அதனால ரூபபேதம் அதை கொண்டு பல வித்தியைகள் அப்படின்னுட்டு சாய்ச்சிட்டாருங்க போனஸ்வாமி இப்ப என்ன சாய்ச்சிர அங்க ஒரு கவனமா ஒரு சமாதானம் செஞ்சு அத்வைத கண்டனத்துக்கோசம் இங்க வந்தது ஏன்னா அவ வந்து வாக்கியார்த்த ஞானத்தினாலேயே இது வந்துடும் மோட்சம் வந்துடும் அதனாலதான் ஜீவன் முக்தான் சொல்றோம் அதனால இந்த வாக்கியார்த்த ஞானம்ன்றது விதிக்கப்பட வேண்டாம் அப்படின்னு அவ சொன்னான் ஆனா நாம என்ன சொன்னோம் அப்படி கிடையாது இது அபூர்வமான விஷயம் நமக்கு தெரியாத விஷயம் இதை விதித்தாதான் நம்மளால பண்ண முடியும், இது செய் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி யாகங்கள்லாம் சொர்க்கட்டாமோ ஜெயத்த அக்னிஹோத்திரம் செய்யா இந்த மாதிரிலாம் யாகாதிகள்லாம் இருக்கோ அத மாதிரி நமக்கு உபநிடத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் கிரியா தேயம் தியாதேயம் தியாதேயம் சம்விதாதேயம் நம்ம சொல்லிக் கொடுக்கறது சத்து ஸ்ரத்தையா கொடுக்கணும், அஸ்ரத்தையா கொடுக்க கூடாது, வெக்கப்பட்டேன்னு கொடுக்கணும். நிறைய கொடுத்தா கூட சரி, என்னால நமக்கு ரொம்ப குறைவா கொடுக்குறேன் அப்படி இதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு அகங்காரம் அதிகம், கர்மாதிகம். நாம என்ன பண்றோம், நாம உங்களை சேர்த்துக்கிறேன் கிடைக்கிறோம் அறியாத மாதிரி இருக்கோம். எல்லாம் என்ன பண்ண, நான் நாலு பேர் சாதம் போட்டேன், நான் பணம் கொடுத்தேன், நான் இத்த பண்ணேன் அத்த பண்ணேன் சொல்லிக்கலாம். அதனாலலாம் சொல்லிக்க கூடாது. அதுதான் நான் ஒண்ணுமே தொடங்கி பெருமாளே அப்படி கஷ்டப்படுறேன், விராட்டி கஷ்டப்படுறா, பெருமாள் கஷ்டப்படுறான்னு பகவத்கீதா பாஷத்துல இருக்கு. அதே பிராட்டி கஷ்டப்படுறதான்னு ஸ்ரீகுணத்துல கோஷம், அந்த மாதிரி ஸ்ரீஸ்துதி இதெல்லாம் சம்சாரிக்கிறேன். அதனால அவளே வெக்கப்படுறான், நம்ம இவ்வளவுதானே கொடுக்க முடிஞ்சது, இவ்வளவுதானே கொடுக்க முடிஞ்சது இந்த உபாச காலத்துக்கு அப்படின்னு. அதெல்லாம் இந்த மாதிரி அபூர்ண விஷயங்கள் சொல்றது, அதனால அதெல்லாம் விதிக்கப்படுறது அப்படின்னுட்டு அத்வைத கண்டனம் பண்ணிடுங்க விதிக்கிறது. அவன் அவிதேயம் சொன்னான், அவிதேயமான வாக்கியார்த்த ஞானத்தினால புரிஞ்சுக்கோங்க. இதே என்ன அர்த்தம், இதை செய் அப்படின்னு நமக்கு விதிக்கிறது, தூண்டது, இதை பண்ணணும் அப்படின்னு ஆஜ்யாபிக்கிறது, உத்தரவிடுறது. அது இல்லை வெறும் ஒரு குரு கிட்ட போனா அவர் உபதேசம் பண்ற அந்த ஞானத்தை கேட்டானாக்க வாக்கியார்த்த ஞானம் வந்துருச்சு, அதனாலேயே அவனுக்கு மோட்சம் உண்டாகும். அந்த மாதிரிலாம் அத்வைதிகள் சொன்னான். அத நம்ம பாஷ்யக்காரர் திருவள்ளுவர் சூத்திரக்காரர் திருவள்ளுவர் அதுதான். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அந்த அதுக்கு விரல் நமக்கு தெரியும் சம்பிரதாயம் இருக்கும், மூணு விரலம் அடைக்கின்ற இருந்த அதுக்கு என்னென்ன மூணு விரலம் என்னென்னாக்க கீதா பாஷம் ஒண்ணு பண்ணணும், பிரம்மசூத்தி ஒண்ணு பண்ணணும், இந்த மாதிரிலாம் சொன்னார். என்ன பிரம்மசூத்தி பண்ணுவோம்னாக்கா அவர் சித்தித்திரையெல்லாம் பண்ணினவராச்சு, அனுபவம் பிராமணியம் பண்ணினவர், பெயர்பட்ட மகான் ஆள வந்தார். ஆனா அந்த மகான் என்ன பண்ணன்னா போதாயன விருத்திகாரர் போதாயன் போதாயனர் சொன்ன விஷயத்த அந்த புத்தகத்தை கடைசிச்சு அது காஷ்மீர் தேசத்துல இருக்கு, அதை பார்த்து அதுக்கு அனுகுணமா திரிபாஷம் பண்ணணும். அதனால என்ன போதாயன பெரிய மகர்ஷி யாசருடைய சிஷ்யான ஒருத்தன் சொல்றார், அவர் வந்து யாசருடைய திருவுள்ளதான் தெரிகின்றார். அந்த போதாயனத்தையை பார்த்துட்டு அதை வச்சு பண்ணணும்னுட்டு இவருடைய சங்கல்பம் ஆள வந்தார். சங்கல்பம் அதை பண்றேன்னு சொல்லிட்டு புறத்தாழ்வானோட எழுந்தருளி எல்லாத்தையும் பார்த்து எடுத்துன்னு சுவாமி இந்திரமானார். அதனால பண்ணது பகவத் போதாயிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரத்தின் பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷு. அந்த மாதிரி பகவத் போதாயன் சொன்னதை வச்சு அதை நான் பார்த்து அதுக்கு அனுகுணமாக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் இந்திரமானார். அதனால எல்லா வியாசர் போதாயிருக்கார் இருக்கிறது அவருடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுண்டு நம்ம இந்திரமானார் இது அத்தனையும் சாய்த்து அதனால இது சாமானியம் இல்லை. அதனால இது அவிதேயம் இல்லை, விதேயம். விதேயம் இது வெறும் ஞானம்னாக்க உபாசித்தன்னு சொல்லணும், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாலே போடுமே. ஆனா உபாசித்தேன் தியாயித்தேன், அவனை ஒத்துக்கணும் நம்மளை ஒத்துக்கணும். தியாயித்தேன்னு தியானம், தியானம்னு என்ன அர்த்தம், ஸ்நேகபூர்வமான தியானம் பக்தி தெரிவியதே அப்படின்ற ஸ்நேகபூர்வம் அனுத்தியானம் பிரியமா ஸ்நேகத்தோட ஒரு பிடிக்காததெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், தேவையில்லாததெல்லாம் நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லாம நமக்கு பிடிச்சது எந்திரமான் அவருடைய திருக்கஞ்சாபங்கள், அதை எப்பொழுதும் அனுத்தியானம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு எல்லாம் சரியா இருக்கும், நமக்கு எல்லாம் சரியா இருக்கும். அதனால இது இந்த மாதிரி விதிக்கிறது அப்படின்னா சாய்ச்சி முடிச்சுட்ட நேற்று சோகத்துல இப்போ சரணாகதி அதுக்கு கவனார்த்தம் தான். அங்க அப்போ சப்தாந்திரம்லாம் முக்கிய அர்த்தம் இல்லை, உபச்சாரம் தான் சாய்ச்சிட்ட. இப்ப எந்தமான திருவுள்ள ஏன்னா என்ன சொன்னோம், வியாசருடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுட்டு எந்தரமானார் பாஷம் விட்டு எழுதினார், அவருடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுட்டு எங்களாழ்வான் நடாதவன்மாவுக்கு அலட்சேபம். நடாதவன்மாள் அவ அத்தனை பேருடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுட்டு சிவபிரகாசியாச்சார் இந்த மாதிரி மகான்களுக்கு அலட்சியம் சாய்ச்சார், அத தேசியம் கேட்டுருக்கார். அதனால இது வந்து ஓராண்மொழி வந்த சம்பிரதாயம், ஓராண்மொழி வந்த சம்பிரதாயம். தாயம் பிரதாயம் சம்பிரதாயம், தாயம்னா சொத்து. எங்க அப்பா சொத்து எனக்கு வந்தது, அப்பா கிட்ட ஏழ்மை ஒண்ணு இல்லை, ஆனா எங்க தோப்பனார் தர்மம் பண்ண பணம் பண்ண நிலையில அந்த தர்மம் ஓரளவு நம்ம கிட்ட இருக்கு, நம்ம குடும்பங்கள் எல்லாமே எல்லாருக்கும் அது இருக்கு. அதெல்லாம் பாக்கியம் பண்ணும் தெரியவானா நம்மளை வளர்த்து விட்டு போயிட்டார், இல்லாத போனாக்கா உங்களுக்கு இந்த பிரவர்த்தி வராது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கேட்கணும் ஏதாவது காலட்டியம்னா வராது. அதனால வரதுங்க மூல காரணம் என்ன, நம்ம பெரியவாள்லாம் அப்படி நம்மளை வளர்த்து விட்டுருக்கா. சின்ன வயசுல சொல்றப்பா நம்ம கேட்க மாட்டோம், கேட்டு கேட்காம வந்திருப்போம், ஆனா அந்த வாசனா அந்த சஸ்காரம் இருக்கு பாருங்க, சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு இப்பவே நம்ம சொல்லுவோம், அப்பா அடிச்சுட்டு இதை கத்துக்கோ அதை கத்துக்கோன்னு. அப்ப நம்ம கத்துக்கல, இப்பதான் தெரியுது மகிமே, ஏதோ இதளவாக நம்ம விட்டுருக்கிறோம். அதனால எதுக்கு சொல்லணும்னாக்க, இந்த மாதிரியாக நமக்கு சஸ்காரம் வந்திருக்கு, அந்த அனுகிரகம் தான் நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு விட்டுட்டு. இதுதான் தாயம் சொத்து, வெறும் பணத்தை வைக்கிறது சொத்து இல்லை, அது நஸ்வரம். அது பிரதாயம் என்ன, சிறப்பான சொத்து, என்னது ஞானம், ஞானமாகிற சொத்துக்கு பிரதாயம் பெயர். சம்பிரதாயம் அர்த்தம் ஓராண்மொழி வந்தது, மாற்றவே கூடாது. அந்த வேர் இருக்கு பாருங்க, மூலமான சித்தாந்தம், அது வேறுபடவே வேறுபடாது. அந்த காலத்துல எப்படி எல்லாம் கேட்டு சொன்னாரோ இன்னி வரையந்தோம் இந்த அதிகாரம் சார் அவளையோ. நான் என்ன புதுசா ஏதாவது சொல்ல போறேன், புதுசா எதுவும் சொல்றது இல்லை. எல்லாம் தேசியம் சாய்ச்சது, யாக்கியா கேரா சாய்ச்சது, எந்திரமான சாய்ச்சது, இப்படிதான் சம்பிரதாயம். அதனால இந்த சம்பிரதாயத்தை சாய்க்கிறேன் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, சரணாகதின்னு ஒரு ஒரு பிரம்ம வித்தியா, அந்த மாதிரி தகராதிகள்லாம் ஒரு பிரம்ம வித்யா குரூப், அதனுடைய குரூப் தனி. அதாவது பக்தி யோகம் தேரவைகளுக்கு அந்த பக்தி யோகங்கள் நிறைய வித்தியைகள், அந்த வித்தியைக்கும் பிரபத்தி சரணாகதி ஞாசம் நிக்ஷேபம் இதெல்லாம் சொல்றோம்னா, இவைகள்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்றது சரணாகதி. இந்த சரணாகதி வேற, இந்த வித்தியை வேற, அந்த பிரம்ம வித்தியைகள் இருக்கு பாருங்க, அதாவது பக்தி யோகங்கள், அவை பக்தி யோகம் வேற. பக்தி யோகத்துக்கும் இந்த சரணாகதிக்கும் உள்ள வேதத்தை சொல்றது அங்க என்ன சொல்லணும், தியாயித்த உபாசித்த அப்படின்னு. அங்க இங்க அப்படி இல்லை, இங்க அப்படி கிடையாது. இங்க முமுக்ஷுவை சரணமகம் பிரபத்தியே, இது வாக்கியம், நான் முமுக்ஷுவாக இருக்கிறேன், அதனால எந்திரமான் சொல்லிகாரத்துல நான் சரணாகதி பண்றேன். இந்த இது அவர் துவயத்துல சொன்னது இதெல்லாம் வச்சுட்டுதான் பரிதேவ பிரசன்னாய சவால் ஆசிட்டு அபயம் சொல்லோ பிரதமன் ராமன் ஸ்ரீ ராமனது சாய்ச்ச ஸ்ரீ கிருஷ்ணனோ சரணத்தை உபதேசிக்கிறார். மாமேகம் சரணம் ரஜ விதி, சரணம் ரஜ விதிக்கிறது இது. அதனால அந்த ஸ்மதி ஸ்ருதிகள்ல சொன்னதுதான் பகவத்கீதையோ എന്തോ ഋഷി രാമനോ കൃഷ്ണനോ ഇവല്ലാണ് വന്ന് ലഭിക്കുക. പ്രഹാരിയ പണ്ണൻ എന്ന ഏറ്റവും അടഞ്ഞത് അപ്രീതമാണ് ലഭിക്കുക. ആദരണാണ് അത് പ്രധാനമാണത്. അന്ന് രണ്ടത്തുക്കും ഭേദം ഇവ പാരുങ്കോ ഉപാസീത്തേ ധ്യായീത്തേ അഭിന്ദ എന്നർത്ഥം ഭക്തിയോഗം നടത്താം. ഇങ്ങ പ്രപദ്യേ ഭജസ് ശരണം വ്രജ ഇതെല്ലാം ഇന്ന ശബ്ദം വേറെ ശബ്ദാന്തരം, ഇന്ന ശബ്ദാന്തരം വേറെ അന്ത ശബ്ദാന്തരം വേറെ. അതിനാണ് അങ്ങ എപ്പോഴും തുറന്നി വന്നു കാരണം സ്വന്തം ജുഹോത്തി യജയത്തെ ദദാർത്തി ഇന്ന മാതിരി അപര്യായ പദങ്ങൾ ഒരേ അർത്ഥത്തെ ചൊല്ല വന്നത് അല്ല. ആണാൽ ഉപാസീത്തെ ധ്യായിത്തേണ്ടതെല്ലാം ഒരേ അർത്ഥത്തെ ചൊല്ല വന്നത്. ആണാൽ പ്രപദ്യേ അപ്പഴും ചൊല്ലതിരിക്കു പറഞ്ഞോ ഒരേ അർത്ഥത്തെ ചൊല്ല വരണേ. ആ ഒരേ അർത്ഥത്തെ ചൊല്ലാനല്ല, അത് രണ്ടത്തിക്കും വെവ്വേറർത്ഥം, രണ്ടത്തിക്കും വെവ്വേറർത്ഥം. അത് ചൊല്ല വർദ്ധിട്ട് അത് ചൊല്ല വരുന്നതിനാല് ഇത് വേറെ, ഇന്ത വിദ്യ വേറെ, അന്ധവിദ്യ വേറെ, എന്ത വിദ്യ ന്യാസവിദ്യേണ്ടത് വേറെ, അത് മാറി ഭക്തിയോഗേണ്ടത് വേറെ. അത് ചൊല്ലത്തിക്കൊതി വന്നത് എന്ന് പ്രപത്തിനാണത്തിലൂട്ട് അനിത്യമസുഖം ലോകം ഇവം പ്രാപ്യ പജസ്വമാം. അനിത്യം അനിത്യമാണ് ലോകം, ഇതിനെ മാറ്റം മുഹിക്കണേ. ഇതുപോലെ ദുഃഖാലയം അശാശ്വതം, ഇങ്ങനെ മാറ്റി എടുക്ക മുടിക്കണോ. മാം ഭജസ്വ എന്ന ശരണം ചെയ്തോ, എന്ന ശരണം ചെയ്തെന്നൊക്ക ഉടനെ വേണ്ടിയതല്ല ആ പണിയത്. കാത്തണ്ടിരിക്കണേ അഞ്ചലി വ്യാജമാണ്, അഞ്ചലി വ്യാജമാണ്. നാം വന്ന് എങ്കിട്ട് എല്ലാരും കയ്യെ കൂപ്പി ശരണാടി പണം വിടാൻ ഏഴ് ആളാണ്. അതുപോലെ തുടർന്നാണ് അവസരം എടുക്കരുതേ. പക്ഷേ സഹിക്കുന്നത് ഒരുപാട് ഒമ്പ മനസ്സ് കഷ്ടമാണ്. ഒരുപാടായി ഇന്ന ജനങ്ങൾക്ക് അപ്പൊ അറിയാനാണ് ഇന്ന മരണ രൂപത്തെടുത്തുന്ന വന്നിരിക്കേ. എന്നെ പത്തോളം ഒന്ന് പതിനൊന്നാകെ ഒരു മനുഷ്യനായ പ്രാർത്ഥിച്ചു നിങ്ങളുടെ സമാജിയെ പണമാട്ടേണ്ടത്. എന്താ പേര് എത്രാമെന്ന പശ്യത്ത് എന്തരാമോണ പശ്യത്തി താവുഭവ ഗർഹിതൗലേക്ക് യാറ് രാവണ പാകളെയോ യാറ് രാമൻ പാകളെയോ അവ രണ്ടുപേരും നിന്ദിക്കപ്പെടുന്ന പ്രപഞ്ചപ്പെടെ. അത് മാറി ഒരുപാട് ഇരിക്ക വേണ്ട അപ്പൊ വില വേണ്ടാമോ ദേവപ്രമാണെ പറ്റി സംസാരിക്കുന്ന കരുണ എവിടെ എന്നാക്കി വണ്ണ എന്നാ വണ്ണാണ്ട് ചക്ഷുഷാം അവഷയം അയമേധയത്വ ക്ഷേത്രത്തിലെപ്പോയി നീ പോയി യാഗം പണ്ണ, തപസ് പണ്ണ, അത് പണ്ണ്ട് എല്ലാത്തെയും പണ്ണ, തപസ്യാഗം പണ്ണ, തപസ് പണ്ണി, അക്ഷമേധം പണ്ണി, അവളോ കഷ്ടപ്പെട്ട് അതുക്കപ്പുറം പെരുമാറി അവതരിച്ച പണി കോടി വാങ്ങത്തിന് അത് ആനന്ദമാ അസ്ഥികളുടെ പെരുമാറില്ലെന്താണ് ജയപ്പെരുമാളുടെ പടം എത്രയാണ് വെച്ചോ അത് വേണം അവരുടെ ഉരുളാകുന്നില്ല. അത് മാതിരി പ്രമാണം ഉണ്ടായിരുന്നു ആസയാ പോയി വീട്ടിൽ കൊണ്ടുപോയി തടിച്ചു വരുന്ന അവസ്ഥമാണ്. തടിച്ചു വരുന്ന അവസ്ഥ ഇന്ന് കൊറോണ വന്നതിനാലെ കിട്ടുന്ന ഒണ്ട വർഷമാണ് പ്രമാണം വെള്ളവരുടെ പോണ വർഷം ഉണ്ട് വന്ന് ഒരു മാസമോ മൂന്ന് മാസമോ വെള്ള ഉണ്ട് വന്നിട്ട് തിരുത്തി കൊറോണ സെക്കൻഡ് സ്റ്റേജ് ഉണ്ട് അതിനാൽ തിരുത്തി ഉള്ള പോകുന്നുണ്ട്. ഞാൻ കരുതേ ഇല്ല മലയിലേ ആളുടെ മലയിലേ ആളുകൾ അവർക്ക് അവർക്കേ പോലെ വിളിച്ചിരിക്കും ஏன்னா தேவப்பெருமாளுக்குதான் எப்போதுமே ஒரு சேவை உண்டு. அத உள்ளூர்காரா போய் பெருமாளை சேவிக்கிறதுன்றது காஞ்சிபுரத்திலையும் ஸ்ரீரங்கத்திலையும் ஒன்றுதான் உண்டு. ஸ்ரீரங்கத்தை சேவிக்கிறான்னா பெரியவாதான் போய் சேவிப்பா வயசானவா. காஞ்சிபுரத்துல மட்டும் பாலகோபாலம் எல்லா சின்ன வசங்கள்லேருந்து ஆரம்பிச்சு பெரியவா பரியந்தம் ஒரு பஞ்சபர்ம உத்தவம்னா கூட தெரியும். காஞ்சிபுரம் சேவிப்பாளர் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் ஓடி வந்துடுவா, ஆசை ஆசையா ஓடி வந்து பெருமாள் அவ்வளவு ஆனந்தமா சேவிப்பா. அதனால நம்ம விசேஷம். அதனால பெருமாளுக்கே கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம போறதில்ல, நம்ம வந்தா எல்லாரும் அவளை சேவிப்பாருன்னு அந்த மாதிரி பெருமாள் நம்புறது தெரியுமா? படிச்சு விழுந்தா வீதியில எழுந்துட்டு. அப்போ ஏன் இது கருணா பிரணாமத்தை உன்னுடைய கருணையுடைய பிரணாமம். அப்போ பூதானிகம் தனிக்கிறான்னு நிஜா சப்த பிரயோகத்தை ஏவி கோபாலத்தை வைக்கணும் பண்ற சம்பந்தம் இல்லாத நினைச்சுக்காதீங்க. நல்ல விஷயம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நிகமனம்னா கேட்கறது, கேட்கறதுன்னா சிரவணம். அவர் வந்து பிரம்மா அசைடு வாக்கு கேட்டார், மன்னம் பண்ண முனியா இருந்த தியானம் பண்ண யாகம் பண்ண இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் பெருமாளை பார்க்க முடிஞ்சது. ஆனா பெருமாளுடைய கருணையினால நிசமனம் பண்ணார் அவர். நாமளோ நிசாமனம் பண்ணோம். நிசாமி என்ன பாக்குறது? அவர் சிரவணம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணி அவர் சேவிச்ச பிரம்மா. ஆனா நாமெல்லாம் பெருமாளுடைய கருணையினால நேரையே நிசாமனம் நேர பார்க்கணும், நேரையே சேவிக்கணும், நேரையே சேவிக்கணும். அவன் வீதியில எழுந்துகள் ஒன்ன போறது பூதானி ஹந்தனிக்கலானி நிஷாமயம். நாம பார்க்காட்டா கூட அவன் பார்த்துட்டு போயிடுவான். அந்த கடாட்சம் வந்து தோல்வியும் அதுவே நம்ம மோட்சத்தை கொடுத்துருமே. இப்பேற்பட்ட கடாட்சம் கருணாபூர்வமான கடாட்சம். அதனால பெருமாள் ஏங்கிறான், என்கிட்ட சரணாதி பண்ண மாட்டேன், பண்ண மாட்டாளா, அவளுக்கோசரம் நான் வரேன் அப்படின்னு பஜஸ்வமாம். என்னையே சரணாதி வந்துடும். இந்த ரூபம் வேற, அந்த ரூபம் வேற. அதனால பக்தியோக நிஷ்டனுடைய பக்தி இருக்க பக்தியோகம் அதனுடைய ரூபம் வேறு, இதனுடைய ரூபம் வேறு. என்ன ரூபம் அப்படின்னா முதல்ல திரிபக்தியம் சொல்லிட்டோம். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா வந்து சப்தபேதம் சொல்லிட்டோம். சப்தாந்திரன் இப்ப ரூப பேதம் இருக்கு. என்ன ரூப பேதம்? கஷேமதார்த்தம் சுவாமி தேசத்தில் சாய்க்கிறேன். பக்தியோக நிஷ்டம் என்ன பண்ணணும்? முதல்ல கர்மயோகத்தை ஆரம்பிச்சிடணும். கர்மயோகத்திலிருந்து அது அடியாகவே ஞான யோகத்துல கொண்டு போய் முடியணும். அப்போ ஆத்ம சாட்சாத்காரம் ஆகும். அதன் பேரில் ஆத்மானுபவம் வர ஆரம்பிக்க வர ஆரம்பிக்க பக்தி யோகத்துல நமக்கு மனசு போகும். பக்தி யோகத்துல போச்சுன்னாக்கா அதன் பிறகு பக்தி யோகத்தை ஆரம்பிக்கணும். அதை பண்ணினோம்னாக்கா அதன் பிறகுதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். இவ்வளவு தூரம் அதுக்கு இது இருக்கு. ஆனா சரணாகதி அப்படி இல்லை. நம்ம தேசியம் சாய்க்கிற தானுஷ்கனுடைய லட்சியம் கணசாத்தியமா அப்போலே அப்படிங்கிற ஒருத்தன் வில்லெடுத்து அடிக்கிறான். அம்பு வில்ல வச்சுட்டு அம்பா எடுத்து ஒரு லட்சியத்தை அடிக்கிறான். நல்ல வீரனா இருந்தான் ஒரு க்ஷணம்தான் லட்சியத்தை அனாயசமா அடிச்சுருக்கான். நம்ம மகாவிஸ்வாசத்தோட ஒரு க்ஷணம் ஆச்சாரியால் போய் சேவிக்கும். நிறைய இருக்கு. உச்சி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, முனிஷ்டை, பாகவத நிஷ்டை எல்லாம் இருக்கு. இப்ப ரெண்டு தான் இருக்குது, உச்சி நிஷ்டை ஆச்சாரிய நிஷ்டை, இது ரெண்டு தான் இருக்கு. மனுத்திரை சம்பிரதாயத்தான் ஆச்சாரிய நிஷ்டையை பண்ற ஆச்சாரிய முகமாக சரணாதி பண்ணுவார். உச்சி நிஷ்டைன்றது அகோபுரம் இடத்துல ஐஷிங்கர் சொல்லி கொடுத்து சிஷ்யால சரணாதி பண்ண இருக்கிறார். அதனால அது உச்சி நிஷ்டை, இது ரெண்டு தான் இருக்கு. ஆனா சுனிஷ்டை பாகவத நிஷ்டை இதெல்லாம் கூட உண்டு. இப்ப இல்லாம இல்லை, இந்த விசுவாசம் இருக்கிறது. அதனால இந்த மாதிரி சரணாகதின்றது நாமளே போய் பெருமாள்கிட்ட பண்ணிருந்தோம். ஆனா வழக்கம் வச்சுக்கல அது. அதனால ஆச்சாரிய அனுபவமாவே பண்றது வந்து வழக்கமா போயிடுது. தேசிகனே வாங்க பிரதமர் அதிகாரமோ இல்ல பரிகர விபாக அதிகாரமோ ஞாபகம் நடாது உருமாள் எப்படி அணுகுனாலும் என்ன சொன்னா அது எப்படி அனுப்பிச்சேன் அப்படின்னு சாய்க்கிறாரு. ஆண் குழந்தை சங்கத்தும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சாய்க்கிறாரு. அது பார்த்தா தெரியும் கலாச்சாரம் இருக்கீங்களோ தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த ரூபா அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா இந்த மாதிரி சரணாகிட்டாக்க நீதி பக்தியோ ஞானியோ நம்ம பண்ணலையே, தினம் சரணாகி தானே பண்ணோம். அந்த ஸ்தானத்துல எந்திரமான உட்கார்ந்துருவான் இதான் ரூப பேரம். பக்தி யோகத்துல பெருமாளுடைய திரு கல்யாண குணம், பேர வித்தியக்கு இத்தனை கல்யாண குணம், அந்த வித்தியக்கு அத்தனை கல்யாண குணம் அப்படின்னு பாக்குறோம். அது அங்க ரூப பேதம். ஆனா இங்க இந்த பிரபத்தியில பகவானுடைய ரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா அந்த நீதி உபாயாந்திர ஸ்தானத்துல அவன் வந்து உட்கார்ந்துடுறான், அவன் உட்கார்ந்துடுறான். அப்படி ஒரு ஆசை சரணாகிதன் கிட்ட பெருமாளோட ஆசையம். அவனுக்கு முடியாம தானே பண்றான் நம்ம கிட்ட, என்னால முடியல அதனால உங்கள்கிட்ட சரணாகதி பண்ண பக்தியாதோ அதனால அந்தந்த உபாய உபாயாந்திரங்கள்ல எந்த வந்து உட்கார்ந்து, அதனால ரூபம் இருக்கீங்க அது ரூபம். அந்த பெருமாளுடைய பக்தி யோகத்து ரூபம் அபயபாப்பாதிகள் இங்கேயோ அந்த மாதிரி இல்ல. இந்த ரூபம் உபாயாந்திர ஸ்தானத்துல எந்த வீட்டு இருக்கலாம், அதை நாம் அனுசந்தானம் பண்ணிக்கிறோம். இது விசேஷம் கிடையாது. அதனால இன்னொன்னு வந்து பெருமாள் பண்றாக்க பணத்தை கொடுக்க சத்தியத்தியன்னு பகர வித்தியன்னு இந்த மாதிரி வித்தியைகள் எல்லாம் அபேட்சிச்சு பணத்தை கொடுக்குறேன். இங்க அப்படி இல்ல, உபாயாந்திர ஸ்தானத்துல தானே தானே உட்காந்துட்டான், தானே உட்காந்துட்டான். அப்ப அபேட்ச இல்ல, சரணாதி உண்டுதான் அபேட்ச. சரணாதி பண்ணினாக்கா நான் கொடுப்பேன் அப்படின்னு யாரும் மாத்திரா உழம்பின்னு சுவாமி. அதனால சரணாகதியை கணக்க அபேட்சித்தான் அபேட்சிக்கலாம். அதை நம்ம பண்ணிட்டோம்னாக்க உபாயாந்திர ஸ்தானத்துல உட்காந்துட்டோம், அதுதான் அந்த உபாயாந்திர ஸ்தானம் இருக்குது, அதுதான் பணத்தை கொடுக்கிறது. அது ஒரு பேதம், அது ஒரு பேதம். அது அதனாலதான் பரிசுத்திய மாமேகம் சரணம் அதனால இதை புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் இத்தனை இந்த சப்ஜெக்டியாவது எல்லாம் இருக்குது, அதுல பேர் வேண்டும் கோயிலும் சப்ஜெக்டியா ஆட்சியா பேதம் பலபேதம் என்ன சொல்றோம், பலபேதமும் இருக்கு அங்க. அதாவது என்னன்னா மோட்சம்தான் நமக்கு எல்லாருக்கும் ஒண்ணு. ஆனா ஒண்ணு என்ன சொல்றோம், தத்துவ நியாயத்தினால எந்த வித்தையை அனுஷ்டிக்கிறோமோ அந்த கல்யாண குணங்கள் கண்டிப்பா அனுஷ்டித்து அனுசந்திக்கணும், அதுதான் அனுபவிக்கணும் இல்ல. அதுக்கப்புறம்தான் இங்க எல்லா குணங்களும் ஒன்னா சேர்ந்து இவ்வளோ அபகத பாப்பத்துவாதிகள் தகவல், அதுதான் பிரதானமான உபாசிக்கிறாங்க, அதுதான் முதல்ல அடைவான். அதன் பிறகுதான் இதர குணங்கள் எல்லாம். அதே மாதிரி இன்னொரு வித்தியில அந்த வித்தியைக்கு எந்த குணங்களோ அதுதான் அவன் அனுப்பி பண்ணுவான், அதுதான் அனுபவிப்பான் அப்படி அங்க. அதனால அந்த பலபேதம் இருக்கு கொஞ்சம் இங்க மாதிரி சொல்ல போற, அது அடுத்தது வரப்போம். அது மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றதுனாக்கா ஆட்சியா பேதம் இருக்கு, நேர வித்யா சப்தித்யா பாண்டிய வித்யா மாதிரி பேரு, ஒவ்வொன்றும் பேரு. அந்த மாதிரி இங்கேயும் பேரு, பேர் பேதம் இருக்கு. என்ன சொல்ல போறோம், ஞாச வித்யா ஞாச வித்யா, அது மாதிரிலாம் இங்கேயும் இருக்கு. பிரபத்தி அப்படின்னு சொல்றோம், பிரபத்திலையும் நிறைய பேதங்கள் இருக்கு. இதெல்லாம் சொன்ன பாருங்க, முக்கிய நிஷ்டை மனிஷ்டை ஆச்சார நிஷ்டை எல்லாம் இருக்கு. அதனால அதுலேயும் பிரபத்தி பேதம் இருக்கு. பிரதான பணம் மோட்சமா இருந்தா கூட சரி, அந்தந்த வித்திக்கு உண்டான திருக்கல்யாண குணங்கள் உபாசி ஆகாரம் அதோட சேர்ந்த மோட்சம் இவாளுக்கு அது வரும், அவளுக்கு இது வரும். ஆனால் இவாளுக்கு எது பிரதானம், எந்த வித்தியை நட்டிக்கிறானோ அந்த வித்திக்கு வேண்டிய குணங்கள் அதோட சேர்ந்தது இவன் அனுபவிப்பான். முதல்ல அதுக்கப்புறம் தான் மீதி வித்யாபலங்கள்லாம் வரும் குணங்கள். அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்தும், அதனால அது பேதம் இருக்காது. அந்த இதையும் ஒத்துழை போகணும். அதை நீ ஒத்துக்கிறா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அதிகாரி பேதம் இருக்குது. அதிகாரி பேதம் என்ன அதிகார பேதம் அப்படின்னாக்கா, பக்தியில யாருக்கு சக்தி இல்லையோ, பக்தியில யாருக்கு சக்தி இல்லையோ அவாதான் சரணாகி. அது வந்து நாதமணிகளோட பக்தியோகம் வாங்கி இருக்கிறது. அந்த குறைக்காவல பெண்கிட்ட பக்தியோகம் இருந்தது. அவர் வந்து ஆளவந்தார வந்து கேட்டிருந்தார், ஆளவந்தார் பார்த்துட்டார், எனக்கு பக்தியோகத்தை உபதேசம்னு இந்த நாள்ல ஊருக்கு வாரம்னு உபதேசிக்கணும்னு சொல்லிட்டார். அந்த வகையில் ஒருத்தர் ஒருத்தர் எழுதுறது காரணமா, அதனால வர முடியல. அதனால பக்தியோகம் குறைக்காவலோடய முடிஞ்சு போச்சு. அதுவும் பக்தியே இல்லை. நாதமணிகள் கூட பக்தியோகம் எதுக்கு அனுப்பிச்சார், மோட்சத்துக்கோசனம் இல்லை. அவர் அனுப்பிச்சது இந்த திருவாயுமொழி அருளிச்சேருக்கோசனம் தான் அனுப்பிச்சது தான் சம்பிரதாயம். அவர் தியானம் பண்ணார் தான் மோட்சத்துக்கோசனம் அனுப்பிச்சேன். பெருமாளே என்ன பண்ணார், நாலா ஆட்சி ஆயிடுச்சுன்னு ரொம்ப விரலாடா போயிட்டாள் அப்படின்ற பக்தியோகம் இட்டால் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாளேன்ற பெருமாள் காலத்துல குறைச்சி தர நாலா ஆட்சி ஆட்சி பண்ணிக்கிறார். அதனால இந்த பக்தியோகம் போயிருக்கு, சக்தி இல்லை. அதுக்கு ஞானம் வேணும், உடம்புல பக்தி வேணும், மனசுல பக்தி இருக்கணும், மனசு திடம் பண்ணணும், எவ்வளோ காரியங்கள் அதெல்லாம் முடியல. அதனால அது திருவாரூர் வந்து அதனாலதான் சரணாகதி சுலபமானது, அதை உபதேசிச்சுட்டேன். ஆகவே பக்தியிலெல்லாம் யாருக்கு சக்தி இல்லையோ அவன்தான் இங்க அதிகாரி. அகமஸ்தபராதானாம் ஆலயா அகிஞ்சனா அகதிஹி, அகமஸ்தபராதானாம் ஆலயோ அகிஞ்சனோ அகதிஹி அப்படின்ட்டு தேசியம் உதாரிக்கிற. நான் வந்து அபராதங்களுக்கெல்லாம் ஆலயமா இருக்கேன், அகிஞ்சனாக அகிஞ்சன் இருக்கு, அகதி எனக்கு வேற கட்சி இல்லை, யாரும் எனக்கு இல்லை, உன் திருவுடைய காட்டுவோம் யாருமே எனக்கு இல்லை. போலன்றில்லாவுடைய உன் அடிப்பில் வந்து புகுந்தேனே, போலன்றில்லாவுடைய எனக்கு புகழ் இல்லையே, வேற யாருமே இல்லை எனக்கு, அவன் வீணா நான் இருக்கேன் அப்படின்னு பார்க்கிறாரு. சரணாகதியை பற்றி தேசியனுக்கு எதிரையும் சரணாகதியில மட்டும் ஒண்ணும் தேசியனுக்கு மூணு விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்னு பிராட்டியனுடைய வேதத்தை சொல்றது, ரெண்டாவது சரணாகதியுடைய மகத்துவத்தை சொல்றது, மூணாவது அத்வைதிகளை அடிக்கிறது. இந்த மூணையும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப திருவிழா கொடுத்து அவன் தேசியது. உபபதாச்சாரியாருக்கும் அப்படிதான், எல்லா ஆச்சாரியாளுக்குமே அப்படிதான். அவர் தேசியனுக்கு எரி நாட்டிய சொன்னதான் அவங்க விஸ்வாசம் வந்துடும். அது மாதிரி வந்து சரணாகதி சொல்லச்ச உணவு கண்ணங்கள் எதையும் சரணாகதி கொண்டு முடிச்சுடுவேன், பத்தியில கொண்டு முடிச்சுடுவேன், இராட்டியில முடிச்சுடுவேன், அதே கிரகணம் பண்ணிடுவேன் இதில் பார்த்தாலும். ஆனால் அதே கிரகணம் பண்ணிட்டு இருந்த விகிரணத்துல அதே மாதிரி சரணாதிபத்தின் சொல்றாரு. ஆகவே இந்த சரணாகதியானது இது சொல்லப்படுறது. அதனால அதிகாரி பேதம் இருக்கு, அது ஒண்ணு. இன்னொன்னு பல பேதமும் இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா வந்து பக்தியோக நிஷ்டம் இருக்கான் பாருங்க, அவனுக்கு வந்து எப்ப பலன் கிடைக்கும் அப்படின்னா பிராரப்த கர்மா போகணும், உபாயத்தை அனுப்பிச்சான், பக்தியோகத்தை அனுப்பிச்சான், அப்போ சஞ்சீத கர்மா எல்லாம் போயிடும், சஞ்சீத கர்மா எல்லாம் போயிடும். ஆனால் பிராரப்த கர்மா இருக்கு பாருங்க, அது மாத்திரம் போகாது, அது அனுபவிக்க நாசியம், அனுபவிச்சே தீரணும். இது என்ன தேசிய சாத்துல பிராரப்தே தரேன்னு சாத்திருக்கேன். அதனாலதான் எந்த இந்த பக்தியோக நிஷ்டனுக்கு எந்த தேகத்துல இவனுக்கு சொன்னா இது ஒரு மோட்சம் கிடைக்கும், எந்த தேகத்தை மோட்சம் கிடைக்கும்னு நியதி இல்லை. இந்த தேகத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருடைய அதிருஷ்டம் அவன் கணக்க பக்தியோகத்தை பண்ணியிருந்தான்னாக்கா, பிராரத்த ஜென்மா அவன் அண்ணா அனுபவிச்சு முடிச்சான்னாக்கா, எந்த ஜென்மாவில பக்தியோகத்தை அனுஷ்டிக்கிறாளோ அதுலேயே அவனுக்கு முந்துடும் மோட்சமே கிடைச்சிடும். இன்னும் சில பேருக்கு அப்படி இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி அவளுக்கு போகாது, நிறைய பிராரப்தம் அதை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. அதனால பிராரப்தத்தை அனுபவிச்சாதான் போகும். அதனால பிராரப்த ஜென்மா அவனுக்கு பக்தியோகத்தால அழியாது, அதை அனுபவிச்சுதான் போகணும். அதனால விளம்பம் உண்டு. ஆனால் பிரபன்னன் இருக்கானே நாமெல்லாம் எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு, எப்பேற்பட்ட ஆச்சாரியால் அவன் திருவடிகளை வந்து சனாதிபன் என்றிருக்கோம். அது எங்க சுவாமியோ, பெரிய சுவாமியோ, சிவராந்தகன் சுவாமியோ, திருவோடு சுவாமியோ, அல்லது சிவன் ஆண்டவனோ, சிவன் தோன்றியவன் சுவாமியோ, சிவன் ஐரியங்களோ, சிவன் பாஞ்சால சுவாமியோ, எல்லாரும் எல்லாம் எப்பேற்பட்ட ஆச்சாரியால் நமக்கோசரம் திருவாரூடைய திருவிழியார்களை பிரச்சிக்கிறார்கள். அவன் நமக்கு என்னங்க இதெல்லாம் எதுக்கு எனக்கு, நீங்களும் பண்ணிக்கோங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா நம்ம விட்ட இருக்கிற தேதி, நம்மளுடைய நம்ம வேலை இருக்கிற தேதியுடைய வைபவம் அந்த மாதிரி வேலை பண்ண வைக்கிறது. அதனால இந்த பிரபன்னன் இருக்கானே அவனுக்கு பிராரப்தமோ வஞ்சிதமோ எந்த கர்மமும் மீதி இருக்காது, எல்லாம் போயிடும். ஆர்த்த பிரபன்னா இருந்தான்னாக்கா அவனுக்கு இந்த உடம்பு கூட முடிய வேண்டாம். பெருமாள்கிட்ட இத்தனாம் தேதி நான் போகணும், ஏன்னா உன் திருவிழா அழிச்சு விடணும்னு சொன்னான், அத்தனாம் தேதி அழிச்சு விடுறாரு. ஆர்த்த பிரபத்தி. ஆனா நம்ம எல்லாம் ஏதோ தேகாரதானயமான நம்ம பண்றோம், பிடிச்சிருக்கு என்ன எடுத்துக்கோங்க, எத்தனை இடத்துல என் போயிட்டு இருக்கேன், எங்க போனாலும் எத்தனைப்பட்ட பெரியாராதுன்னு பார்த்தாலும் சரி, ஆத்திரை என் கிரணி பண்ற மாதிரி ஒரு சாப்பிடணும் சொல்ற சுத்தி இல்லை அப்படின்னு சொல்றேன். ஒரு ரெண்டு இருக்க அவனுன்னா கூட அவ கொடுத்தாதான் நம்பியாச்சு. அது மாதிரி எவ்வளோ இருக்கிறோம், எந்த எல்லா இடத்துலையும் போனாலும் சரி, அது ஸ்திரீகளோ புரிசாலும் எல்லாருக்கும் அப்படிதான். ஒரு ஸ்திரீ கிருஷ்ணி இருந்துட்டு அவங்க பார்த்துட்டாதான் புருஷனும் நம்பியிருக்கு, புருஷனா புருஷன் பக்கத்துல இருந்து பார்த்துட்டாதான் கிருஷ்ணிக்கு முடியிருக்கு. அதனால இதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு. இந்த பேரன் பேச்சுதான் வருது, பதினஞ்சு நிமிடம் கதவு திறந்து ஓடி இருக்கும் பேரன் பார்த்தா அப்படின்னு பிடிச்சிருக்கு. அவன் ஏகத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால பிராரப்த கர்மாவோ சஞ்சித கர்மாவோ எல்லா கர்மாக்களையும் இது போக வச்சிடும், அழிச்சிடும். ஆனந்தமா இருக்கும் பிரசத்தி பண்ணாக்கா. இன்னொன்னு அட்டிகிரார சுவாமி, அதாவது ஜனநாயகத்தை பண்ணிட்டாருனாக்கா இப்ப பல தசை நமக்கு பிரபத்தி உத்தர தசை இருக்கு, அது பல தசை, பல தசை பெருமானையே நினைச்சுதான் இருக்கணும். அனுபவிக்கிறதுனா பலன் தான். அதுக்கு சின்ன உதாரணம் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நீங்கெல்லாம் அவாவ ஆச்சாரியா நீங்க சேவிக்கிறீங்க இல்லையோ, அந்த ஆச்சாரியன் மேல போட மாட்டார். ஏன், அவன் நித்த சூரிய மாதிரி, நித்த சூரியா இருக்கக்கூடிய ஆச்சாரியா நாமளோ பிராகிருதமா இருக்கும், நமக்கு நெய்ச்சான சொன்ன அதிகம். அதனால ஆண்டவனையோ ஆச்சாரியாலையோ மேலேயே பட மாட்டோம். ஐயாவது சுவாமி, அந்த சுவாமியை வந்து கீர்த்தா மாட்டுறதுக்கு முன்னாடி இருந்தா கீர்த்தா மாட்டு என்ன போறோம், அமசேர வரையும் தான் மேல ஆறு மணி பட மாட்டார். அவன் யாரா இருந்தாலும் மேல பட மாட்டார். கீர்த்தா மாட்டு ஒண்ணு ரொம்பால துணி கொண்டு தருவா செலவான், அதை எடுத்து தானே தொடச்சுப்பார். தொடச்சு நிமிஷம் உடனே வேட்டியை கொண்டு வந்து கொடுப்பார், அந்த வேட்டிய தானே உடுத்திப்பார். அது 93 திருநட்சத்திரம் தானே வேட்டியை உடுத்திப்பார். நிக்க முடியாது பாவம். ஆத்து வாசல்ல வீரவேண்டி சுவாமி தெரியும், ஆத்து வாசல்ல ஒரு கம்பம் இருக்கும், கம்பம் தின்ன சின்ன அந்த கம்பத்துல தன் தலைய திறப்பு அதை முட்டிப்பார். அதை முட்டிண்டு அதை முட்டு கொடுத்துண்டு அவர் கஷ்டப்பட்டு நின்று கஷ்டப்பட்டு வயசு விட்டுருக்காரு. அற்புதமா வயிற்று பார்த்துட்டாரு. அழகா ஒரு பட்டகர வயசுதான், பட்டகர வயசுதான் எடுத்துக்கிறப்போம். உணவு பட்டகரை அழகா மடிச்சு அழகானவன் எடுத்துட்டார். எல்லாம் முடிச்ச உடனே சுவாமிக்கு வாய்ப்பு தெரியுதுன்னா கிளம்பிச்சுடுவான். ஐகாரம் வந்து மந்திரஸ்நானம் பண்ணிட்டு பிரம்பட்டினா வாசலை முடிஞ்சு வச்சிருப்பான், யாரும் மேல பண்ண மாட்டான். இதுதான் எல்லா ஆச்சாரியாலும் பண்றது. நான் சுவாமிகிட்ட அனுபவிச்சிருக்கேன், விஜயாபிச்சிருந்தேன் நான். அந்த மாதிரி தொடமாட்டோம். அதான் அப்ராகிருதம் அது, அப்ராகிருதம் வந்து அது. அதனால இதெல்லாம் பல தசை. அந்த ஆச்சாரியனை சேவிக்கிறதே பல தசை. அங்க போய் பிரமாண குருக்கள் குழாங்களோட நம்ம அனுபவிக்க போறோம். இங்கேயே அனுபவிக்கிறவை எப்பேற்பட்ட ஆச்சாரியர். அது எந்த ஆண்டவனோ விஷயங்களோ குழந்தையோட சுவாமியோ அல்லது சரணாச்சாரியர்களோ எல்லாருமே சரி. எப்பேற்பட்ட ஆச்சாரியம், எவ்வளவு பெரியா இருந்தது இருக்கா நமக்கு, எப்பேற்பட்ட பாக்கியம் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால இதுதான் பலதசை, பலதசை இது. ஆகவே பிராரப்தத்தையே அழிச்சுட்டு பலதசையை நமக்கு கொடுத்துருக்கு. பலத்தான போச்சுருக்கோம் மோட்ச பலத்தை. அவனை வச்சு விட்டார் வைகுண்ட வாசியத்திலுமே விடாசா. அவரு சம்சாரப்படுவன் அவர் தேவை அப்படின்னு அவ்வளவு நல்லா இருக்கா இது. அது மட்டுமா உபாய பக்தி பிராரப்த வதிரிக்த விநாசினி வதிரிக்தாக நாசினி சாத்திய பக்தி சாகின்றி பிராரப்தாபி பூயதி அப்படின்னு தெரிஞ்சு விசாரிக்கிறார். இன்னொருத்தம் உபாய பக்தி இருக்கு பாருங்க, பக்தி யோகம். அது என்ன பண்ணும், பிராரப்த வதிரிக்தமான அகம் கண்டிப்பா அத்தனை நாகம் பண்ணும். ஆனா சாத்தியமான பக்தி பலதசை, பலதசைன்றது பக்தி. இப்ப நம்ம பெருமாள்லாம் சேவிக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. அந்த சாத்திய பக்தியை, சாத்தியமான பக்தியுடைய சரணாகிறது பாருங்கோ, அது பிராரப்தி ஹந்திரி பிராரப்தத்தை கூட நாகம் பண்ணணுமா. அதனால பக்தி யோகத்துல காட்டிலும் இந்த பிரபத்தி இருக்கே அது புயசி, அது ரொம்ப பெருசுது, வசந்தது அது சரணாகதி. அதனால சரணாகதின்றது சாமான்யம் இல்லை. அத மட்டும் அல்ல, சீக்கிர பலப்படும். இந்த ஜென்மாவிலேயே நமக்கு மோட்சம் கிடைச்சிடும். மத்திய நிகழ்ச்சி கிடையாது. நாலாவது முதல் பாதத்தில் சாதிப்பறேன், சபையத்வாதம் போக எனச்சுகிறே சபையத்வாதம் பத்தியதே அப்படின்னு சொல்ற. அதை அனுபவிச்சு காலத்தகர்மா பலத்தை அனுபவிச்சுட்டுங்க மோட்சத்தை அடைவான் அப்படின்னு அங்க சாக்கி போற இடத்துக்காரன் நாலாத்தியம். அதனால அது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்றது சரிங்க. ஆதிசப்தம் இருக்குது. ஆதிசப்தம் என்ன, பக்தி இல்லாம அவங்க சக்தி இல்லையே. ஆசிஞ்சன் இருக்கு, ஆதிஞ்சன் இருக்கு, அகதிகத்துவம் இருக்கு, இதெல்லாம் வச்சு பாருங்க. சுவாமி இல்லாடுன்னு அதனால இது கூட என்ன வேணும், 15 அதிகாரிகளா, 15 அதிகார சொல்ற சக்தி, ஞானம், ஜன்மா, விளம்பக்ஷமத்துவம், இவைகள்லாம் பக்தி அதிகாரம். அதாவது என்ன அர்த்தம், சக்தி இருக்கணும், ஞானம் இருக்கணும், ஜென்மா இருக்கணும், நிறைய ஜென்மாஸ்தல், விளம்ப க்ஷமத்துவம், விளம்பம்னா தாமதம், 10 ஜென்மா இருந்தா இருந்துட்டு போறது நம்ம பக்தியோகத்தையே பண்றனே அப்படின்லாம் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா பக்தியோகத்துல அதிகாரம் உண்டு. ஆனா ஒன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, முதல்ல என்னது சக்தி இல்லை, ஞானம் ஜென்மம் விளம்பக்ஷம் இருக்குது, இப்போ அது ஒரு அதிகாரி. அப்புறம் ரெண்டு இல்லை அப்ப அது 3 ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் திருக்கம் 3 இல்லை 4 இல்லை. இந்த மாதிரி கணக்கு பண்ணிட்டே போனோமா, போனோம்னாக்கா 15 வருமா. அது இந்த பிரபத்திக்கு அதிகாரம்னா 15 இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறார். அது இது வந்து இது என்ன, அதாவது 1 2 2 பாருங்க. அதாவது எப்படி 2 2 பார்க்கணும், பக்தி ஞானம் ஜென்ம விளம்பரம் இது நாலா எடுத்து நாலு ஒண்ணு அஞ்சு மூணு மூணா பாருங்க, பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும். சக்தி ஞானம் ஜென்மா மூணு, ஞானம் ஜென்மா விளம்பக்ஷமா அது ஒரு மூணு. அந்த மாதிரி சக்தி ஜென்மா விளம்பக்ஷமா இப்படி பிரிக்கணும். இப்படிலாம் பிரிச்சு பாத்தீங்கன்னாக்கா பயன் வந்துடும். இந்த மாதிரியாக இருக்கிறது தான் அதிகாரம். அதெல்லாம் பக்தியோக நெட்டுன்னு நாலும் இருக்கணும். இங்க அவங்க ஒண்ணு போட்டா கூட பவனாதிதான் அதிகாரம். அதனால இல்ல பிரம்ம பிராப்தியான பலம், பிரம்ம பிராப்தியான பலம் அது ஒண்ணு தானே, பல பேதம் இல்லையே. அப்படி இருக்கு இது சரணாகி வேற இது வேறன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதெல்லாம் இல்ல. மது பாசனம்லாம் இது தொடங்குவோம் மது வித்தியை. அதுல வஸ்தாதிபத பிராப்தி பூர்வகம் கொஞ்சம் வஸ்தாதிபத பிராப்தி பூர்வகம்னா அங்க இருக்குது. அதனால அங்க பேதம் இருக்குதே அந்த மாதிரி இங்கேயும் வச்சுக்கணும். அதனால இந்த இடத்துல நியாசம் உபாசனம் இது ரெண்டுத்துக்கும் பேதங்கள்லாம் இருக்கு. இப்படி பேதங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த சரணாகதிக்கும் உபாயத்துக்கும் பக்தி யோகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் மத்தியில பேதத்தை காமிக்கணும்ன்றது திருப்பகாரர் திருவுள்ளம், எம்பரமான திருவுள்ளம். அதை தெரிஞ்சு சுவாமிஜேசியை விசாரிக்கிறேன். அதனால இதுதான் முக்கிய அர்த்தம், கவுன அர்த்தம் இல்லை. போன ஸ்லோகத்துல உபச்சாரமாக சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டேன், இந்த ஸ்லோகத்துல சரணாகதியை பிரித்து காமிக்கணும். அதுக்கோசரம் சாய்க்கிறார். ஆகவே இந்த பேதமானது சரியானது. நானா சத்தாதி பேதா இதுன்னு முக்கியார்த்தம் தான், கவுனார்த்தம் இல்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சொல்லி இந்த அதிகாரத்தை தரக்கட்டுற பாருங்க. எத்வா சத்தாதி பேதா இது கதகதாரே சமயத்து ஞாபகோபாசே விபக்து எதன ஹவனவத்து சத்த பேதா அபாக்தாத் ஆக்கியாரூபாதிபேத சுத இதரசமாக கிஞ்ச பின்னோதிகார சீக்கிரப்பிராப்தியாதிபிஹி யாத்து ஜெகிரவிச்ச மது உபாசனாதோ யவஸ்தானி யத்வா. போன சூத்திரத்து சொன்ன சுத்திற்கு மாறுபட்ட அர்த்தம் வேற பட்சம். என்னது சப்தாதிபேதா விதித்து கதையத்தா நானா சத்தியாவிதான் சூத்திரகாரன் அப்படின்னு சூத்திரகாரனால சொல்லப்பட்டது. அது என்ன அர்த்தம்? சப்தாதி வேதம் சப்தாந்திரா கணவேதா அத்தியாசா கணவேதா அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது சொல்றது என்ன அர்த்தம்? அபாக்தா பாக்தம்னா அமுக்கியம் தான். பாக்தம் என்ன அர்த்தம்? எங்கேயோ ஏதோ ஒரு இது துவனி துவனின்னு சொல்லுவா. என்னது அப்படின்னா என்ன சொல்றது பாருங்க, ஊர் சிரிச்சது அப்படின்னா ஊர்ல இருக்கிறதா சிரிச்சதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அமைச்சு அது பாக்தம். அது பாக்தம் நமக்கு சூக்ஷமா அது தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது அபாக்தம்னு முக்கியமான அர்த்தமே போன ஸ்லோகத்துல பாக்தமா சொல்லிருப்பான் உபச்சாரம். இப்ப உபச்சாரமா சொல்லல, அபாக்த முக்கியமானது சொல்றோம். அப்ப முக்கிய அதனால சப்தபேதம் இருக்கு. என்ன இது சரணம் மாம்பஜஸ்த இந்த மாதிரி இருக்கு சொல்றது. ஆகவே இந்த இடத்துல சப்தாதி பேதங்கள் உண்மையாகவே இருக்கு. அதனால யஜன ஹவனவத் யஜனம்னா யாகம், ஹவனம்னா ஹோமம். யஜனம்னா ஹோமம் யாகம், ஹவனம்னா ஹோமம். இது ரெண்டும் எப்படி வேற வேறையோ எதிர்த்தி யுகத்தின்னு சொன்னாக்க வேற வேற அர்த்தம். அந்த மாதிரி இங்கேயம், அந்த மாதிரி இங்கேயம் வேற பிரபத்தின் பேரு இங்க பகர்ஷன் சரணம் பிரஜ அப்படின்னா இருக்கு. அதனால ஞாபகம் பாசி ஞாபகமே சரணாகதி, உபாசனம் உபாசனம் ரெண்டுமே சமயக்கு ஸ்பஷ்டமாக விபத்து பிரிக்கப்பட்டன, ரெண்டுமே பிரிக்கப்பட்டன சூத்திரகாரர். அது மட்டுமா ஆக்கியார் விருத்தாதி பேதம் சத்தித்தியாக வித்தியாலாம் அந்த வேறுபாடு பேர் வேறு பேர் வேற வேற இருக்கு. அந்த மாதிரி இங்க கூட வேற வேற இருக்கு, வேற வேற இங்கே இருக்கு. என்ன ஞாசம் பேரு, சரணாகதியும் பேரு, அந்த மாதிரி நிக்ஷேபம் பேரு, மரநியாசம் பிரபத்தியம், அந்த மாதிரி வெவ்வேறு பேரு ஏன் ஆக்கியா பேதம் இதுவும் இருக்கு. அதே மாதிரி ரூப பேதம் இருக்கு. என்ன ரூப பேதம்? பெருமாள் அங்க பெருமாளுடைய கல்யாணம் உண்டுதான் ரூப பேதம். இங்கே அப்படி இல்லை, பெருமாளுடைய உபாயாந்திர ஸ்தானத்துல நிக்கிறது அதுதான் நட்சத்திரம் பேதம். அதனால இந்த மாதிரி ஆங்கோலி சங்கல்பாதிகள்லாம் இங்க இருக்கு. அங்க அது மாதிரி வேற, அங்க பிரசக்தி அங்கமா தான் இருக்கு. மத்தியோகத்துல இங்கேயோ பிரதானம் சுதந்திர பிரபத்தியது, அதனால அது பேதம். அது மட்டுமா, இதரசமாக என்னது துதி ஸ்மதிகளால அது வேற இது வேற, ஆனால் ரெண்டும் சமம், ரெண்டும் சமம். பிரணாதியும் ரெண்டு மோசம் போலாம், பிரம்ம வித்தியை மோசம் போலாம், இதர சமம் சமமாக இருக்கிறது. அதாவது புதாக இதர சமக சுதாக துதி ஸ்மதி சொல்றது கிஞ்ச. இன்னும் கூட விசேஷம் இருக்கு. என்ன இருக்கு? வித்யா பேத ஹேச்சந்திரம் சீக்கிர பிராப்தி. அது பிரபத்தி பண்ணினாக்க இந்த உடம்ப முடிக்க சேர், இந்த ஜென்மா முடிக்க சேரே நமக்கு கிடைச்சிடும், அது சீக்கிரம் அது. ஆனால் இது பக்தி யோகம் அது அப்படி கிடையாது. எத்தனை ஜென்மங்கள் முடியும்னுட்டு யாருக்கும் தெரியாது. அவன் எத்தனையோ ஜென்மங்களை எடுத்து அதுல கர்மாக்கள் எல்லாம் அனுபவிச்சு பிராரத்த கர்மெல்லாம் போனவுன்னதான் மோட்சம் கிடைக்கும் யோகத்துல. அதே பிரபல நினைச்சு அப்படி இல்லை, சீக்கிரம். அதனால அது இருக்கிறது சீக்கிரம் பிரச்சு. அதே மாதிரிதான் வந்து இந்த இது இருக்கோம் ஆதிசத்தம். ஆதிசத்தினால இன்னும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரிவிக்கணும். அதாவது நமக்கு சக்தி இல்லை, ஞானம் இல்லை, அதெல்லாம் கூட தெரிவிச்சுக்கணும். அதெல்லாம் இது பண்றதுனால நமக்கு வராது, பக்தியோகத்தை அனுஷ்டிக்க முடியாது. ஆனா நாம் என்ன பண்ணுவோம், பக்தியோகத்தை அனுஷ்டிக்காம சுலபமா ஆச்சாரியத்தோடய சொல்றோம் புரிஞ்சுட்டாக்க அவர் நமக்கு பண்ணி வச்சுக்கிறேன், அது தெரியாது. அதனால அதிகாரம் கூட சரி, அதிகாரம் என்னது அப்படின்னாக்கா நமக்கு மோட்சம் வேணும், மோட்சம் வேணும்ன்றது அதிகாரம் தான். ஆனாலும் கூட அதுலயும் வேறுபாடு இருக்கு, வேறுபாடு இருக்கு. என்னது? அதாவது இந்த இது சொன்னமே ஆகிஞ்சன்யம் அகதிகத்துவம் அதெல்லாம் இங்கே முக்கியம். மோட்சத்திலே அது உண்டு, அதில் பக்தி நட்சத்திரம் உண்டு. ஆனால் அவனால உபாயத்தை அனுப்பிக்க முடியும் பக்தி யோகத்தை, அதை கூட நம்மளால அனுப்பிக்க முடியாது, திருமணம் அனுப்பிக்க முடியாது. அதனாலதான் நம்ம சிறுவன் சொல்லணும், அதனாலதான் அகிஞ்சனி அகதிகனி அப்படின்னு சொல்றது. அதனால இன்னஸ்தார் வேறுபாடு வேறுபாடு, அதுல அதிகாரம் வேற இதுல அதிகாரம் வேற. அதெல்லாம் சொன்னோம், ஞானம் இல்லை, சக்தி இல்லை, அதாவது ஜென்மாக்கை எத்தனை எடுத்தாலும் பரவாயில்ல, அது மாதிரி தாமதத்தை பொறுத்துக்கிற தன்மை இதெல்லாம் அதுல இருக்கு. பக்தி ஒடுக்கிறாங்களே அதெல்லாம் இல்லை, அதனால அதிகாரி வேதம். அது மட்டும் இல்லாம மது பாசனாகும், மது வித்தியை அதுகள்லாம் விவசாயம் பண்றேன். என்ன விவசாயம் பண்ணிருக்க? மது வித்திய அனுப்பிச்சாக்க அவன் வசதத்தை பிரார்த்திக்கிறதுக்கான பலன் அந்த மாதிரி சொல்றேன். அது மாதிரி இது இல்லை அப்படின்னு அவன் கேட்டான். ஏன் அது இல்லை உண்டு ஏன் அப்படின்னாக்க சரணாதிகள்னுக்கா இப்போ படதசு. ஆனா பக்தி யோகம் அப்படி இல்லை, எல்லாமே சாதன விசாரிச்சு தான். ஆனா சரணாகதி பண்ணான்னாக்கா படதசையா ஆகணும், அதான் பேடம். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எழுத்தாம் மது பாதனாலும் எழுத்தாம் மது மது தீமுதலானதுல விவசாயம் பண்றேன். இதுக்கு ஜெகு அந்த மாதிரி சொல்லிருக்க மகான்கள்லாம் இல்லாத பிராணங்கள்லாம் இந்த மாதிரி பேசிருக்கார். அதனால நானா சக்தி சர்தாரி போன சோகத்துல சொன்ன மாதிரி பிரச்சாரம் கூட இருக்க வேண்டாம், முக்கியமாக இருக்கலாம். முக்கியமானது இது, அதாவது சர்தாரி பேதங்கள்லாம் இருக்கிறேன், அதற்கு என்ன வேற சத்தம், சத்தத்து என்ன வேற சத்தியம், அந்த மாதிரிதான் அரசியா சொன்ன பாருங்க. ஆச்சியா வேதம், பல வேதம், உருப வேதம், எல்லா விதிப்பு வேதம் எல்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் வேற வேற விஷயம் ஆகலாம். இதெல்லாம் சிவகுரத்துல உபாய விபாக அதிகாரம், பரிகர விபாக அதிகாரம், அவாறு சாத்தியோபாய சோதனா அதிகாரம் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கார். அதெல்லாம் பார்த்தாக்க கஷ்டமா தெரியும். அதனால இதுதான் விசேஷம் அது அப்படின்ற சொல்லி இந்த அதிகரணத்தை முடித்து வைக்கிற புஸ்தகத்தை பாருங்க. ஒரே சூத்திரம் பல வகையான ரூபம் அப்படின்னு சொல்ல மாதிரி நானா பல விதமா இருக்கு. பிரம்ம வித்தியைகள் பல விதமாக இருக்கின்றன. ஏன் சப்தாதி தேதா, சப்தாந்திராத்தன தேதா, அத்தியாசாத்தன தேதா, குணாத்தன தேதா, பிரகரணாத்தன தேதா, சங்கியாதாக கணதேதா, ஆறு அந்த பேதம் இருக்கு. அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த உபாசனமானது வேற வேறதான், நகரத்து வேற, தண்டிலிருந்து வேற, ஒவ்வொரு விஷயம் வேற, அந்த மாதிரி வேற. ஆகவே பிரம்ம வித்தியில ஒண்ணு ஒண்ணு ஒரு பட்ச ஆட்சியம் பண்ணது தெரியாது, அது கணக்கே கிடையாது. அதனால எல்லாமே ஒரே வித்தியும் பண்ணக்கூடாது. உலகத்து வேற, பிரம்ம வித்திய நீதி பிரம்ம வித்தியைகள் வேற. அது மாதிரி நீதி பிரம்ம வித்தியை இருக்கிற ஒண்ணுக்கு ஒண்ணு பேதம் உண்டு. இதுதான் நானா சக்தி அப்படின்ற சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அத இந்த மூணு ஸ்லோகங்கள்னால ஒரு சூத்திரத்தினால திருவாசத்திலையும் அல்லது சராஜரையும் எல்லா கிரந்தங்கள்லையும் பட்டமாக காட்டும். கல்யாணகுணசாலினே வெங்கடேசாய வேதாந்த பிரவீரமாக.